மாலையிலும் அந்தி மாலையிலும் உந்த ஞாபகம் முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தையெல்லாம் ஒரு காவியமே. சின்ன சின்ன ஊடல்களும் சின்ன சின்ன மோதல்களும் மின்னல் போல வந்து வந்து போகும். மோதல் வந்து உடல் வந்து முத்துக்கொண்ட போதும் இங்கு காதல் மட்டும் காயமின்றி வாழும். இது மாதங்கள் நாட்கள் செல்ல பூக்கள் அல்ல நீலம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உங்க ஞாபகமே. அந்த வாசிக்கவும் எங்கள் காத்திருக்கு.